శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాఖిలకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాహృది అస్మత్ గురుపరంపరాయే నమః. నేటి శ్లోకత్తుల పొదువాగ కర్తృత్వం పరాయత్వం ఎప్పుడు వేరు, కాళ కట్టి விட்டுட்டு ఓడ சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இது அப்படின்னு ஆக்ஷேபம் வரச்சு, அதுக்கு பதிலாக கர்ம பரவசத்துவம், இந்திரிய பரவசத்துவம், கால பரவசத்துவம், அதிர்ஷ்ட பரவசத்துவம், இது மாதிரி பரவசம் இன்னொருத்தருக்கு அதீனமா இருக்கிறது, அதெல்லாம் நீ ஒத்துக்கிற அப்ப மாதிரி அந்த அதுக்கு அதீனம் தானே, அதுவும் பராதீனம் தானே, ஒரு காலத்துக்கோ அல்லது கர்மாவுக்கோ அல்லது இந்திரியங்களுக்கோ அதீனமா இருக்கிறதுன்றது கூட பராதீனம் தானே, அந்த பராதீனத்தை நீ ஒத்துக்கிறேன். ஆனால் ஈஸ்வரன் கிட்ட அதீனமா இருக்கிறதுன்றதை ஒன்று ஒத்துக்க மாட்டேன். நியாயமா இதுவோ பல ஸ்ருதிகள் சொல்லிக் கொடுத்திருக்கு, சரீராத்ம பாவத்தை பல ஸ்ருதிகள் சொல்லிக் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கச்ச அந்த ஸ்ருதிகள் சொல்லச்ச அதுல மாத்திரம் நீங்க துவேஷத்தை காமிச்சு ஈஸ்வரனையே தள்ளிடணும்னு பாக்குறீங்களோ அது உங்களுக்கு துசாத்தியம், அது சாதிக்க முடியாது அப்படின்றத நேற்று ஸ்லோகத்துல சொல்லி கர்த்தத்துவம் பராதீனம் தான்ட்டு பொதுவா சாதிச்சுட்டார். இப்போ அதன் பேர்ல கேள்வி வருது, எம்பெருமான் நமக்கெல்லாம் வந்து கர்த்தத்துவத்தை பராதீனமாகவே இருக்குது, அவன் அதீனமாதான் கர்த்தத்துவத்தை அனுகிரகிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இது வந்து எப்படி செல்லுபடியாகும்? ஸ்லோகத்துல நம்ம எப்படி எல்லாம் பார்க்கிறோம், எவ்வளவு வேறுபாடுகள். ஒரு ஒரே அப்பா அம்மா, அவகிட்ட பிறக்கிற குழந்தைகள் அஞ்சு பேரோ ஆறு பேரோ எட்டு பேரோ ரெண்டு பேரோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவளுக்குள்ள எவ்வளவு பேதங்கள், எவ்வளவு மனோபேதங்கள், அபிப்பிராய பேதங்கள் எவ்வளவு இருக்கு, அவளுடைய உடம்புள் பேதங்கள் எவ்வளவு இருக்கு, அவளுடைய ருசி பேதங்கள் எவ்வளவு இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு, எவ்வளவு கோபதாபங்கள், எவ்வளவு பிரீதி சிநேகம், எப்படி எல்லாம் மாறி மாறி இருக்கே, எல்லா குடும்பத்திலையும் அனுபவிக்கிறோம் நாம. இது இந்த மாதிரியாக ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனார் தாயார் தகப்பனார் அவளுக்கு பிறக்க வேண்டிய பிறக்கிற குழந்தைகள் இருக்காளே, அவளுக்குள்ளேயே இத்தனை பேதங்களை நாம பாக்குறோம். அப்படி இருக்கச்ச லோகத்துல எவ்வளவு வேறுபாடுகள், இதெல்லாம் எப்படி எம்பெருமான் தான் பண்றான் அப்படின்னாக்கா அவனே எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி பணம், ஒரே மாதிரி வீடு, ஒரே மாதிரி கிரகிணி, ஒரே மாதிரி குழந்தைகள், சுகம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுக்க வேண்டியதுதானே. ஒருத்தர் துக்கத்துல அடிபட்டுண்டே இருக்க தமிழ சொல்லுவா பாருங்க, அது பட்ட காலிலே படும் கெட்ட குளமே கெடும் அப்படின்வா. ஒரு காலில் அடிபட்டதுன்னாக்கா திருப்பி திருப்பி அந்த காலிலேயே அடிபடும் அப்படி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கெட்டக்கூடியே கெடும், கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், சுகப்படுறவன் சுகப்பட்டுட்டே இருப்பான். லோகத்துல இதை நம்ம பார்த்துருந்தானு இருக்கும். இந்த மாதிரியாக வேதங்கள்லாம் வருது, வேதங்கள்லாம் வருதுன்னா ஈஸ்வரனை தான் காரணம், அவனுடைய அதீனம் தான் எல்லாமே. பராதி கர்த்தத்துவம் அவாதீனம், பல அனுபவிக்கிறது அவாதீனம், கர்த்தத்துவம் ஞாத்திருத்தம் போக்திருத்தம் எல்லாமே அவன் அதீனம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பேதம் ஏன் வந்தது? பேதமே வர வேண்டாமே, அது வராமலே இருக்கலாமே, ஏன் வந்தது இது அப்படின்லாம் கேட்டு கேள்வி வந்ததுன்னாக்க அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிருக்கோம் இல்லையா, வந்து இது நிறைய வாட்டி சமாதானம் சாய்ச்சிருக்கார் சுவாமி, இது ஏற்கனவே நிறைய சொல்லிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னாக்க ஒரு விவசாயி, ஒரு ஆச்சாரியன், ஒரு தாயார் தோப்பனார், மூணு பேரையும் பார்த்துக்கோங்க. ஒரு விவசாயி தன்னுடைய பயிரை வளர்க்கிறான், பயிரை வளர்க்கச்ச ஒரே மாதிரிதான் ஜலத்தை குத்துறான், நீர் பாய்ச்சறான், உரம் போடுறான், களை எடுக்கிறான், எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்றான் அத்தனை பயிருக்கும். ஆனால் ஒரு பயிர் ரொம்ப நன்னா வளர்றது, ஒரு பயிர் மத்தியமமா இருக்கு, ஒரு பயிரோ ஒண்ணுமே வளரல, அப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரே ஆச்சாரியர் அன்னைக்கே சொல்லிருக்கோம், என்ன சார் சுவாமிக்கும் கலட்சேகரன் சாச்சார், சுவாமி வளையபேடு சுவாமிக்கும் சாச்சார், அவருடைய குமாராளுக்கும் சாச்சார், இன்னும் பெரிய பெரிய பண்டிதாளுக்கெல்லாம் சாச்சிருக்கார், அடியன் மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கவாளுக்கும் சாச்சிருக்கார். அவள்லாம் இங்க அடியன் இங்க ஒரே மாதிரி தானே சாச்சார், அவளுக்கு என்ன கலட்சேகம் சாச்சாரோ அதுதான் எங்களுக்கு சாச்சார். இன்னும் சொல்ல போனாக்கா அவளுக்காவது 72 நாளோ ஒண்ணுவோ என்ன சார் சுவாமிக்கு 72 நாள்ல சீபாஷம் முழுக்க எடுத்தவாளுக்கு. இவன் மதியான சிவச்சுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போறது, 1.5 வருஷம் ஆக போறது. ஆனாலும் நம்மளால எத்தனை அதிகாரம் முடிஞ்சிருக்கு, இப்போ 2வது அத்தியாயத்துல 3வது பாதம் சிவச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கு நமக்கு 156 அதிகரணங்கள்ல 8, 1, 9 அப்போ 68 அதிகரணம் அது. முதல் ரெண்டு அத்தியாயத்துல 68 அதிகரணங்கள், அதுல இப்பதான் 57வது அதிகரணமும் சேவிச்சுட்டு இருக்கோம் நாமும், 57வது அதிகரணம். அதனால இன்னும் 9 அதிகரணம் இருக்கு இந்த முடியறதுக்கு, 59வது அதிகரணம், 59வது அதிகரணம், 10 இல்ல கணக்கு வரல, 60வது அதிகரணம், 35 எடுத்து 55, 45, 48, 53, 54, 57, 58வது அதிகரணம். இப்போ 58வது அதிகரணம் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி 55, 55, 45, 58, 53, 54, 57, 58 ஆமா 58. அதனால இவ்வளவுதான் நம்மளால சேவிக்க முடிஞ்சிருக்கு. காரணம் நம்முடைய புத்தி அடியன் சொல்றதுலயும் அப்படி இருக்கு. தேவதைகள்லாம் கேட்கணும்னாக்க உங்களுக்கு நான் இறங்கி வந்தாகணும். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் ஆரம்பத்துல நான் கேட்டேன், உங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப விளக்கமா சொல்லும்படிய சொல்றனே, இந்த மாதிரி 50 நிமிஷம், 45 நிமிஷம், 1 மணி நேரம் அப்படி கூட ஆயிடுறது ஒரே ஸ்லோகம் சொல்றதுக்கு, அல்லது சுருக்கமா சொல்லட்டுமா அப்படின்னு. அப்ப நீங்க எல்லாம் சொன்னதுங்க ஞாபகம் இருக்கு, இல்ல இல்ல இந்த மாதிரியே போட்டோம், அப்பதான் எங்களுக்கு நன்னா புரியும், நன்னா நீங்க இறங்கி வரதுதான் எங்களுக்கு புரியுறது அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாதான் நமக்கு அர்த்தமாகுது. இதனால ஒரு ஆச்சாரியர் அத்தனை சிஷ்யாவில் இருந்தால் கூட ஒரு சிஷ்யன் மகாவித்வான், இன்னொரு சிஷ்யன் மத்தியம வித்வான், இன்னொரு சிஷ்யன் ஒண்ணுமே இல்லை. பராபுர சுவாமி சொல்வர், கற்பூர புத்தி, கரி புத்தி, அது மாதிரி வாழமட்ட புத்தி அப்படிங்கிறார். கற்பூர புத்தி அப்படி தொட்டாலே போறோம் பத்துடணும், ஞானம் அற்புதமா வந்துடும். கற்பூர புத்தி அது அது கரி புத்தினாக்கா நம்ம எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் சரி நிதானமாதான் பிடிக்கும், பிடிச்சும் பிடிச்சோம்னா இஷ்டம். கரியானது அடுப்பு குமிச்சி அடுப்பு மூட்டுவோம், அப்ப கரியானது உடனே பிடிச்சிக்காது, பிடிச்சுன்னு போறோம் அற்புதமா நின்றுரும் அக்னி அதுல. ஆனால் வாழைமட்ட எவ்வளோ நீங்க நெருப்ப போட்டாலும் சரி அது பத்திக்கவே பத்திக்காது. சுவாமி சாட்சியம் இருக்குன்னாக்கா தேசிகனை பற்றி உபன்யாசம் பண்ணார் பரவர சுவாமி, தேசிகனை பற்றி உபன்யாசம் பண்ணச்ச அப்ப இந்த விஷயத்த சாய்ச்சார், தேசிகன் கற்பூர புத்தியும் கரி புத்தியும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவாமி. 20 வயதுல விஸ்வதன் அனாவித வித்யா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். 20 வயதுல அனைத்து சாஸ்திரங்களையும் அல்லது கலைச்சி குடிச்சு அற்புதமான ஞானியா மாறினார் சுவாமி, அதுக்கு அதை சாட்சியா இருக்கு. அதனால இந்த மாதிரி சில வித்வான்கள் அப்படி இருக்கா, சில வித்வான்கள் மத்தியம வித்வான்கள், சில வித்வான்கள் ஒண்ணுமே தெரியாம இருக்கா. அதே மாதிரியாக ஒரே தாயார்த்து வைப்பினார் குழந்தைகளை வளர்க்கிறார், அதுல நல்ல ஒத்து பார்த்து பார்த்துதான் போடுறா, தாயாராகட்டும் ஆகாரத்தை போடுறதாகட்டும் பணம் கொடுக்கறதாகட்டும் வசம் கொடுக்கறதாகட்டும், ஆனால் ஒரு புள்ள பெரிய உத்தியோகம், இன்னொரு புள்ள சாதாரண உத்தியோகம், இன்னொருத்தன் ஒண்ணுமே இல்லை, சில பேர் ஏழையா இருப்பான், சில பேர் பணக்காரர்களா இருப்பான், அவ அவருடைய அது என்னன்னு சொல்றது, இந்த மாதிரி பேதம் இருக்கே, இதெல்லாம் என்ன இது அப்படின்னாக்கிற பாத்துக்கோங்க. ஆச்சாரியரோ அல்லது ஜலமோ, அந்த விவசாயம் பண்ற ஜலம் தான் அந்த ஜலமோ, அல்லது ஒரு தாயார் தோப்பினாரோ, எல்லாம் பொதுவா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஆனால் ஏன் அந்த பயிர் குறைஞ்சு போயிடுத்து? ஒண்ணு அதிகமா இருக்கு, ஒண்ணு அதிகமா விளையிறது, ஒண்ணு குறைவா விளையிறது. அதே மாதிரி பண்டிதன் என்ன பெரிய பண்டிதனா இருக்கான் ஒரு சிஷியன், இன்னொரு சிஷியன் பெரிய பண்டிதனா இல்ல அப்படின்னுட்டு இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவாவாவுடைய புத்தி, புத்தி சூக்ஷ்மம், புத்தி எல்லாருக்கும் புத்தி இருக்கு, ஞானம் இருக்கு. ஆனால் சில பேருக்கு சில விஷயத்துல உற்சாகம், சில பேருக்கு சில விஷயத்துல உற்சாகம் இல்லை. அந்த கவனம்ன்றது எப்பொழுதும் எல்லாருக்கும் இருக்கு. அன்னைக்கே சொன்னோம், எல்லாருக்கும் கவனம்ன்றது இருக்கு. அந்த அவதானம்ன்றது ஏதோ ஒரு விஷயத்துல இருக்கு. ஞானம் ஒரே விஷயத்திலே வரும்னு இல்லை. காரணம் அவருடைய ருச்சி வேண்டும். ஒருத்தான் இன்ஜினியர் தான் படிப்பேன்றான், இன்னொருத்தன் சிஏ தான் படிப்பேன்றான். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் காரணம்? அவனுக்கு அது பிடிச்சிருக்கு, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. அதே வேதாத்தியனம் பண்ணணும்னா போனேன் பாடசாலைக்கு. என்ன வந்து புத்தங்கோட்டை வாசுதேவ வச்சார்னு பஸ்மாம்பலத்துல திருமணம் சாச்சர் சாஸ்திரம் வாசிப்பாடா, பண்டிதனா வரலாம், பெரிய பண்டிதனா வருவேன், சின்னாண்டவன் மாதிரி வரணும், அப்படி எப்படி எல்லாம் சாச்சிருக்க. அப்போ சுவாமி புத்தங்கோட்டை வாசுதேவ வச்சா இருக்க இவெல்லாம் பிரமாணம். அப்ப புத்தங்கோட்டை வாசுதேவ வச்சார் சுவாமி, அவர் என்ன பண்ண வந்த, நீ சாஸ்திரம் தான் வாசிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வேதத்துக்கு போனேன், வெளியில் உள்ளவர்களெல்லாம் வேதாத்தியானத்துல ரொம்ப சிறந்த வாழ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்றா, சின்னாண்டவனுக்கு அப்புறம் எங்க நம்ம வம்சத்திராத்தியம் சாஸ்திர வாசம் நீ தான் ஏஆர் சாத்தாச்சாரோட இருந்தான் அப்படின்வார். அதாவது ஒண்ணுமே படிக்காத வெளியேன போய் அவளுக்கு சாமா சொல்லிட்டு இருக்க எங்க ஊருக்காரர். காரணம் என்னன்னாக்க, நான் இப்ப திரும்பிக்கலாம் சொல்லிக்கல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருச்சி இருக்கு, அது மாறுறது. அது காரணம் என்ன, அந்த ருச்சி பேதம்னா ஏன் வந்தது அப்படின்னா, அவாவாளுடைய பீஜம் கர்ம பீஜம், கர்ம பீஜம், கர்ம பீஜம் என்ன, புண்ணியபாப ரூபமான கர்மா. இது வந்து நமக்கு ஒன்றும் இல்லை, சதுர்முக பிரம்மா இருக்கானே அவங்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு உள்பூண்டு பரியந்தம் எல்லாருக்கும் அப்படிதான். வைஷமியம் லோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இச்சை, அந்த இச்சையை யாராலையும் மாற்றவே முடியாது. ஒரே உடம்பு பாருங்கோ, ஒரு ரெண்டு குழந்தை எனக்கு, ஒரு குழந்தைக்கு ஃபேன் வேணும், இன்னொரு குழந்தைக்கு ஏசி வேணும், என் கிரகணியம் திட்டமா இருக்கணும்வா, எனக்கு ஒண்ணுமே வேணாம். ஏன் அது, நம்ம உடம்பு அப்படி இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருடைய உடம்பு அமைப்பு தானே. அந்த மாதிரிதான் ஆச்சாரியர் உபதேச ஞானம், அதை கிரகிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவுதான் இருக்கு. இன்னொருத்தருக்கோ நிறைய இருக்கு ஞானம், அதனால பெரிய பண்டிதனா அமைச்சர். அடியேனும் சாதாரண பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னொருத்தரோ ஒண்ணுமே இல்லாமல் இருக்கா. காரணம் நம்ம மூளை வேலை செய்யறது இல்லை. அதுவே ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இப்போ அதே சில பேருக்காக அலட்சியம் பண்ணவா, சரி சுவாமி கிட்டையே அவளுக்கு வேதாந்தத்துல ஞானம் இல்லைதான், ஆனால் மகா கட்டிக்காரா, ரெண்டு வீடு மூணு வீடு வாங்கி போடுறாவா, பணம் சம்பாதிக்கிற கட்டிக்காரா, மனுஷால ஆகர்ஷிக்கிற கட்டிக்காரா. அதனால சில பேருக்கு அப்படி இருக்கு. இன்னும் சில பேரோ நம்ம வாசுதேவாச்சார் மாதிரி இவெல்லாம் பார்த்தோம்னா பாருங்கோ, உபன்யாசமா அதையும் அடிச்சு விடுறா, சாஸ்திரமா அடிச்சு விடுறா. காரணம் அவளுடைய புத்தி சூக்ஷ்மம். அதே மாதிரி இருக்கவளுக்கும் அது மாதிரி இல்லை, ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ இருக்கு. அந்த மாதிரி அது காரணம் என்ன, நம்முடைய மூளைதான் அவளுடைய புத்தியானது அப்படி இருக்கு, தாரதமியம். அது மாதிரிதான் பயிருக்கும், அந்த மாதிரிதான் பிள்ளைகளுக்கும். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, விசேஷ காரணங்கள் இருக்கு. அவளுடைய அந்த கர்மா, புண்ணிய பாப ரூப கர்மா, இந்த புண்ணிய பாப ரூப கர்மா இருக்கு பாருங்க, அதுதான் இத மாதிரி மனுஷால இது பண்றது, இத மாதிரி பண்ணிடுறது. இப்படி பண்ணிவிடுறதுனால இந்த மாதிரியாக வேறுபாடுகள் இருக்கு. அதுல எம்பெருமானுக்கு என்ன குறை வந்தது, அவன் ஒண்ணுமே தப்பு பண்ணலையே, பொதுவா இருக்கான், ஜலம் மாதிரி இருக்கான். சங்கராச்சாரர் சொல்றேன், பர்ஜன்யவதீஸ்வரஹ அப்படிங்கிறார், மேகம் மாதிரி ஈஸ்வரன், மழை பெய்கிறது, மேகம் மழையை கொட்டுறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் கொட்டுறது. இப்பமானா காலதேச வர்த்தமானங்கள்லாம் மாறிபடுத்து, ஆனால் அழகான மேகம் மழை கொட்டுறது மாதம் மும்மாறி பெய்யுது. நீங்க இன்று நாடெல்லாம் மாதம் மும்மாறி பெய்யுது, அப்படிங்கிற திருப்பாவையில அந்த மாதிரி மழை பெய்யறது. இந்த மழை பெய்யுதுன்னா எப்படி இருக்கும், ஜலம் பிரவாகமா வருது. ஆனா பாருங்க ஒரே மாதிரிதான் மழை பெய்யறது. ஒரு இடத்துல மழைங்கிறது பெய்ஞ்சாலும் ஜலமே நிக்க மாட்டேன்றது, இன்னொரு இடத்துல மழையெல்லாம் தேங்கி போயிடுறது, இன்னொரு இடத்துல திட்டமா இருக்கு திட்டமா இருக்கு. அதனால இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, பர்ஜன்யம் மேகமானது மேகமானது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் மழையை பெய்யறது. ஆனால் ஒருத்தருக்கு பெரும் வெள்ளம் வருது ஃபிளட்டு, அதனால அல்லாடுறா, ரெண்டு நாள் மழையை சென்னை தாங்க மாட்டேன்றது, எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி விடுறது. காரணம் என்ன, இருக்கிற எல்லா ஏரி கூட எல்லாத்தையும் சுத்தடிச்சுடா போட்டோம். அதனால ஒரு இடத்துல அப்படி ஒரு இடத்துல இப்படி, திருப்பதி பக்கம் எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ஜலமே போராது. ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வந்தாக்க மலைக்கு அவளுக்கு எவ்வளவு ஜலம்னா போற மாட்டேன்றதே, அதனால எல்லாமே வத்தி போயிடுச்சு. அப்படி இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரே மாதிரி எம்பெருமான் இருக்கான். நம்முடைய கர்மாக்கள் அது மாதிரி, கர்மாக்கள்னா புண்ணியபாப ரூப கர்மாக்கள்னா மாறி மாறி மாறி நம்மளை படுத்திட்டு இருக்கு. அதனால பெருமாள் கிட்ட ஒரு தோஷமும் சொல்ல முடியாது, அவங்கிட்ட ஒரு தோஷமும் சொல்ல முடியாது. எல்லா விதத்தினாலையும் எம்பெருமான் ஒரே மாதிரிதான் இருக்கான். இவர் சுவாமி வந்து அழகாக வந்து காமிக்கிறார். இங்க இவரு பெருமாள் வந்து எல்லாத்தையும் சமமா தான் இருக்கார், எல்லாரும் சமமா இருக்கார். தானும் சொல்ற சமூகம் சர்வபூதேஷு நமே தேஷ்யோஸ்தி கஷ்டன. அர்ஜுன சொல்ற, நான் வந்து எல்லாருக்கும் சமமா தான் இருக்கேன், எனக்கு யாருமே தேஷ்யம் கிடையாது, எனக்கு யார் விரோதி, அவர்கிட்ட வரலாற்று முடியுமா பெருமாள்கிட்ட விரோதின்றது பெருமாள் யாருமே கிடையாது. பாகவதாருக்கு யார் விரோதியோ அவதான் விரோதி, அவருக்கு யாரும் விரோதி இல்லை. அதனால நமே துவேஷ்யம் அஸ்தி கஷ்டன, எனக்கு துவேஷ்யல யாரும் இல்லையே, நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கேன். ஒரு தாயார் பத்து குழந்தை பெற்றாலும் சரி, அந்த பத்து குழந்தை கிட்டையும் ஒரே மாதிரிதான் பிரீதியை கொடுப்பா, 100% பிரீதியை கொட்டுவா. சில இடத்துல எக்ஸம்ஷன் இருக்கலாம், சில இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்க, அவர் தாயாருக்கு எங்கேயுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டார். அதுக்கு பெரிய பிள்ளை இவர் ஓரம் கட்டிட்டு மீதி பிள்ளைங்களாம் பார்த்திருந்தா, அப்புறம் தாயா நான் போக மாட்டேன் போது முடிக்க மாட்டேன்ட்டார். அதன் பிறகு நாங்கள்லாம் சொல்லி தாயாருக்கு பண்ண வேண்டிய சுரூபம், தாயார் கூட பெற்றவளா இருந்தாலும் அவளை நம்ம பார்த்துக்க வேண்டிய நம்ம சுரூபம், அதுக்கு எங்கேயும் பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பண்ணினார். அதனால என்ன சொல்லுவாங்க, சில பேருக்கு அப்படி இருக்கலாம், ஆனா பொதுவாக தாயாருந்தோ எப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமா பாதிப்பாளத்தும் குழந்தைகள்கிட்ட, அந்த மாதிரிதான் இங்கே பெருமாள் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி எழுந்திருக்க சாமியம். நான் எல்லார்கிட்டையும் பெருமாளே சொல்றேன், நான் எல்லார்கிட்டையும் சமமா தான் இருப்பேன், எனக்கு தேசம்ன்றதே கிடையாது. அதுலயும் ஒரு வாட்டி சத சொன்னது காஞ்சிபுரத்துல எங்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி என்ன கேட்டார்னாக்கா, இந்த மாதிரி அந்த பெருமாள் ஏன் பக்ஷபாதம் பார்க்கிறார், ஒரு தாயா குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் தப்பு பண்ணாலும் சரி, நல்லது பண்ணாலும் தப்பு பண்ணாலும் அந்த குழந்தை அரவணைச்சிருந்தாலும் போகணும், வந்து சிக்ஷிக்கிறாரே, தப்பு பண்றவாளை சிக்ஷிக்கிறார், அந்த மாதிரி நம்ம நல்லவாளை சாதுக்களை ரட்சிக்கிற இன்னொன்னு நித்திய சுவாமிகள் இருக்காளே அவளை நித்தியாளா எப்பொழுதுமே கர்ம பரவசாலாக இல்லாம அவளை பிரசுட்ட, இப்ப பக்ஷபாதம் பெருமாள் பார்க்கலாமா, அவருக்கு ஏன் இது மாதிரி இல்லை, பக்ஷபாதம் ஏன் இருக்கு, ஒத்தர்ட்ட நிக்கிறோம் ஒத்தர்ட்ட அனுகிறோம் இது மாதிரி எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டேன். அடையன் வந்து வைசாசத்துல சொல்ல நடக்கிறது, நம்ம நாவல் பார்க்க வாசுதேவாச்சாரியே தருத்தோம்னா பிரதாகர் சுவாமி, அந்த சுவாமி வந்து பார்த்து எக்ஸ்ட்ரா இருக்கேன், அப்பா அடியே இதை கேட்டுட்டேன், இந்த மாதிரி என்னது இது மாதிரி கேட்கறா, என்ன சமாதானம் சொல்றது, 15-15 வருஷம் முன்னாடி அப்பா அந்த சுவாமி சாதிச்சார், பெருமாள் வந்து எப்பொழுதுமே அனுகிரகிக்க சுபாவம், அவனுக்கு பக்ஷபாதம்ன்றதே கிடையாது, நிகிரகம்ன்றது இரட்டின்றது இரட்டிக்கிறது. இரட்டிக்கிறதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழந்தை தப்பு பண்ணினா உனக்கு கொண்டு போறம்பாரு மிரட்டோம், கொண்டுட மாட்டோமே நாமும் அந்த நிகிரம் அந்த குழந்தைய சிக்ஷிக்கணும், பயமுறுத்தி தப்பு பண்ணாம இருக்க வைக்கணும். அதுக்கோசம் நம்ம கோபத்தை ஏறிட்டுக்கிறோம், குழந்தையை கொண்டுடுவோம் நாம அம்மா. எப்பேற்பட்ட குழந்தை அம்மாவும் குழந்தை கிடைக்கிற சாமானியமா? எந்த குழந்தையும் எந்த அப்பாவோ தாயா தோப்பனோ தோப்பனாரோ தாயாவோ பொண்ணுட கொண்டுட மாட்டா, ஏதோ சிக்ஷிக்கிறா. அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கணும், அதுக்கோசம் கோபத்தை ஏறிட்டுக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைக்கு விரோதம் ஒண்ணுமே இது பண்ண மாட்டோம், குழந்தைக்கு விரோதம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அத மாதிரிதான் எம்பெருமான் நம்ம கிட்ட எப்பொழுதுமே அனுகிரகீக சுபாவம், அவனுக்கு நிகிரகம்ன்றது கிடையவே கிடையாது. எப்பொழுதும் நம்ம அனுகிரகிக்க உதவியே அவன் இருக்கான், அதனால எல்லார்டையும் சமமா தான் இருக்கான், சமமாத்தான் இருக்கான். பெருமாள் சொன்ன பகவதி கேளு, ஸ்ருதியும் சொல்றது அந்த சாஸ்திரா நாம் சர்வ ஆத்மா அப்படிங்கிறது. பெருமாள் அந்த பிரவிஷ்டம் எல்லா ஆத்மாக்கும் உள்ள பூந்துன்னு இருக்கான், பூந்தினி எல்லாரையும் நியமிக்கிறான், சாஸ்தா சாதனம் பண்றான், எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது, யாரையுமே பெருமாள் வந்து இது பண்ணல, கெடுதல் பண்ணல, யாருக்குமே இது பண்ணல, உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நம்மளெல்லாம் அனுகிரகிக்கணும், அவனுடைய ஆசை எதுக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், நம்மள அனுகிரகிக்கிறதுக்கோசம் தான் உட்கார்ந்து இருக்கான். ஆனால் நாம பண்ற தப்புனால, நாம பண்ற தப்புனாலதான் அவன் சில சமயத்தில் நம்மளை சிக்ஷிக்கிறான், நம்மளதான் சிக்ஷிக்கிறான். உண்மையிலேயே அவன் நம்மளை அனுகிரகிக்கிறதுதான் உட்கார்ந்து இருக்கான். அங்க நிறைய இடத்துல சொல்லுது சுபாலோபுரம் சொல்றது, சர்வசிய சரணம் சுகிறது அப்படிங்கிறது. உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவன்களுக்கும் எம்பெருமானே சரணம், எம்பெருமானே சுகத்து சௌஹார்தத்தோட இருக்கான். என்ன அவனே பிதா, அவனே மாதா, அவனே பிராத்தா, அவனே பந்து, பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயத்வம் பிரிய சுகிறது அப்படிங்கிற சுவாமி நம்ம ஆள் இருந்தார். அதனால அவனே அப்படி இருக்கான். அதனால உடனே சொல்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்க ஆசைப்படுறாங்க. நம்ம பண்ற தப்புகள் அதோட பலனை கொடுக்கணும். என்னக்கா, ஒரு சிக்ஷகன் ராஜாவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், தப்பு பண்றவாளை சிக்ஷிப்பான், நல்ல வாழ அனுகிரகிப்பான். லோகத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம், அந்த மாதிரிதான் இங்கேயும் நம்ம தப்பு பண்ணினோம்னாக்க சிக்ஷிக்கிறான். ஆனா ஒண்ணு எம்பெருமானுடைய சிக்ஷை கூட நமக்கு அனுகிரகமா மாறுகிறது, அதுதான் எங்க சுவாரஸ்யம். ஏற்கனவே சொன்ன பாருங்க, எப்படி நிகத்தே ஏவ ஹிதத்தா, எதிரிகள் அடிக்கிறது கூட சரி அது ஹிதமா போறது, நிகத்தின்னு அடிக்கிறது ஹிதம், அந்த நீ எடுத்துட்டாக்கா அது ஹிதமா போறது, அடிக்கிறதே ஹிதமா எடுத்தது, அந்த மாறுகிறது. ஏன்னா அவன் சரணமா இருக்கான் நம்ம எல்லாருக்கும், அவன் சித்தமா இருக்கானே, அஞ்சலி யாசமான என்ன செய்ய என்ன நினைங்கனே, என்ன சேவிச்சிருக்கே, இப்ப சாராறு சேவிச்சுட்டு இருக்கோம், இந்த அரை மணி நேரம் ஆகுறதோ 40 நிமிஷம் ஆகுறதோ தெரியாது. ஆனா தேவரையா எப்படி இருக்குன்னு தெரியல அடி, எனக்கு அடியனுடைய அனுபவத்தை சொல்றேன், ஆனந்தமா இருக்குது. எனக்கு தொண்டை வலி தெரியாது, உடம்பு வலி தெரியாது, அது மாதிரி எந்த ஆசு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது சப்தம் போட்டா வைவ சொல்லுறதுக்கு காரணம் தாரப்படக்கூடாது, அந்த மாதிரியாக ஆனந்தமா இருக்கிறது. ஏன்னா இது பெருமாள் விஷயமானது, பெருமாள் விஷயமான அவன் பண்ணச்ச அற்புதமா அமையறது, ஆனந்தமா இருக்கு. சீதா பாஷன் சொல்லிட்டு இருக்கேன், கேட்கிறவாள்னாலும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா எனக்கு ஆனந்தம், அவளுக்கு புரியுறதா புரியலையா, அல்லது அவளுக்கு சந்தோஷமா இருக்கா ஏன் தெரியாது. ஆனா அடையனை பொறுத்த பரியந்தும் கீதா பாஷ்யம் 3:66 ஒரு நாளைக்கு அந்த மாதிரி அறியணும் சார் அவளை சொல்றேன், தீபம் சொல்றேன். இதெல்லாம் மனது பெருமாள் தானே, நான் தியானம் பண்ணல, யோகி இல்லை. ஆனால் பெருமாள் விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பெருமாள் விஷயமா பார்க்கச்ச நமக்கு மனசுல கிளேசம் வரலை, கஷ்டம் வரலை, எதுவுமே வரல. எப்பொழுதும் ஒரே மாறிட்டு போகும். அதான் சொல்வ என்ன, நானே சரணன், என்னையே அட, என் சரணம் அடிக்கணும், நான் ரட்சிக்கிறேன். எம்பெருமானார் எம்பெருமானார் இருந்து இருந்தேனும் முதலே அண்ணா வந்து சேவிச்சாராம், சேவிச்சு கிடாபியாச்சாரம் சேவிச்சாராம். இந்த முதலே ஆண்டானே எம்பெருமானார் நம்ப கூடாது. ஏன் அப்படின்னா, ஏன் கேட்டேனும், முதலே ஆண்டான் அவருக்கு பவித்திரம், இது திருதண்டவன்வா, அவன் எல்லாம் வந்து சடாரின்னு சொல்றார். முதலே ஆண்டான சடாரி எம்பெருமானவருடைய திருவடி தலைக்கு சேர்க்கிறவளோ இல்லையோ அது. ஆனால் ஆண்டவன் சாதித்த அவர் தானே திருதண்டம், திருதண்டமும் திருவடியும் ஒன்னாயிடுமா? ஆகாது. திருதண்டாவர் முதலே ஆண்டான் பரமபக்தர். ஆனா அதாவது எல்லாம் என்னன்னாக்கா, நிந்தாஸ்தி செய்யற மாதிரி சுதி பண்றது கிடாம்பியாச்சான் சாட்சியரம். இவ ஏன் இவரை நீ வந்து நம்பமான சொல்றேன் அப்படின்னு கேட்கிறேரா எம்பெருமானார். அதுக்கு கிடாம்பியாச்சான் சாட்சியரம், நம்பருமான சேவிக்கிச்ச நம்பருமானையே சரணம்ங்கிற, எம்பெருமானார சேவிக்கிச்ச எம்பெருமானாலேயே சரணம்ங்கிற. எம்பெருமானார் திருவடி சரணமே போருமே, நம்பருமானதுக்கு நம்பருமானதுக்கு தேவையதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவர் தள்ள பாதுகை வச்சுட்டு இருந்தேன் எம்பெருமானாருடைய பாதுகைய. அந்த பாதுகை என்ன பண்ண தெரியுமா, இவர் ஆராத்தி தேவத்தை விக்கிரகமூர்த்தி அதை ஒரு பொட்டியில ஏழை பண்ணி வச்சிருக்கார் எம்பெருமானார். தன்னுடைய ஆச்சாரியருடைய பாதுகையை தள்ள வச்சிருந்திருக்கார் சிறுசுரையினர் கிளாம்பியாச்சான். அதை எடுத்து அப்படியே அவர் பெருமாள் ஏழை பண்ணியிருந்த ரோயிலோ அந்த பொட்டி மேல வச்சுட்டேனான் கிளாம்பியாச்சான். உடனே நம்ம எம்பெருமானாருக்கு கோபம் துப்பான் பஷேகர், என்ன பண்ணார் பாதுகை சிக்கி பெருமாள் தள்ளிச்சிட்டே அப்படின்னு இவர் சிரிச்சுட்டே சொன்னேரான். உம பெருமாள் தேவரிக்கு முக்கியம், என் பெருமாள் எனக்கு முக்கியம் நேரான். அவர் எவ்வளவு இவ்வளவு ஆச்சாரிய பக்தியை காமிச்சிருக்கா, சரணாகிரின்னா ஆச்சாரிய சரணாகிரியே போரும், பாகவத நிஷ்டை அந்த மாதிரி போரும். அதாவது சரணாகிரி பண்றவா, ஆனால் ஆச்சாரியத்தை எவ்வளவு பக்தியோட இருந்தார். அதாவது சரணம் பெருமாளுடைய சரணமடைய பத்தி போது இந்த விஷயத்தை உத்தாந்தான். ஒரு மகான்களுடைய உத்தாந்தம் காத்தாளன் எவ்வளவு தப்பு பண்றேன், அந்த தப்புனா இப்ப போயிடுமே, அந்த தோஷங்கள்லாம் கிழங்கிடும். இந்த மகான் கிடாபியாச்சாம் உதயாண்டாம் எம்பெருமானார் இவாளை பத்தி சொல்றதுனால நினைக்கிறதுனால உங்களை கேட்க வச்சதுனால நீங்க கேட்டதுனால இன்னைக்கு என்னென்ன பாவம் பண்ணுமோ அதெல்லாம் போயிருக்கணும். அதுக்கோசரம் இருக்கேன். அதனால இந்த மாதிரியாக இது பெருமாள் வந்து நமக்கு சுகுத்தாக சரணமாக சமமாக அப்படி எழுந்துள்ள இருக்க, அப்படி எழுந்துள்ள இருக்கிற அந்த பெருமாள் கிட்ட போய் தொடங்கலாமா? அது கூடாதது. அப்படியானாக்கா ஒத்தனை சேவை தள்ளி விடுற, இன்னொருத்தனை தூக்கி விடுற, அது ஏன் அது? அதோ நினைய சரி கீழே பெருமாள் சொல்ற, தானகம் திருஷத குரூரான் சம்சாரேஷு நராதவான் சிவம் அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ் தேவ யோனிஷு அப்படிங்கிற சுவாமி பெருமாள் கீதையில. அவன்லாம் ஆசுர யோனிகள் திருடன் ஜாக்கிற அப்படிங்கிற அனவர் பெருமாள் ராமாவதாரத்துல அங்குள்ள கிரேன தான்யாம் இச்சன் அரிகணேஸ்வர அவன கட்டவர்கள் இருக்கு, அதனாலே வார்த்தை கொண்டு போடுவதான் நினைச்சேன் அப்படிங்கிற. ஏன்னா என்ன அர்த்தம், பெருமாள் நம்ம அனுபவிக்க வேண்டும் கோபமே கிடையாது நீங்களே அப்படின்னாக்கா அர்த்தம் தான், அவருக்கு இப்பயும் கோபம் கிடையாது. ஆனால் தப்பு பண்றவாட சிக்ஷை காட்டாக்கா அது தோஷமா போயிடும், தப்பு பண்றவாட சிக்ஷிக்கணும், சிக்ஷிக்காத சமயத்துல தோஷமா போயிடும். ரெண்டு குழந்தை இருக்கு, ரெண்டு குழந்தை ஒரே தப்பு பண்றது, ஒரு குழந்தைய ஒன்று அடிச்சுட்டோம் இன்னொரு குழந்தைய அடிக்காம இருந்தா அந்த குழந்தை மனதில் என்ன தோணும், வரலாம் அப்பனா ரெண்டு பேரும் தப்புன்னு என்ன ஒன்று அடிக்கணும், சின்னவன் அடிக்கல அல்லது சின்னவன் உடைய பெரியவன் சின்னவன் அடிக்கிறோம் பெரியவன் அடிக்கல தோணமா தோணாதா, அந்த மாதிரி தோஷமா போயிடும். அதனால அவாவா கர்மாதீனமாக இவா என்ன என்ன தப்பு பண்றாளோ அந்த தப்புக்கு என கர்ம பிரவேசன் நாம் எல்லாரும் கர்ம பிரவேசன நாம இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தப்பு கோசம் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் யார் யாரு தோஷம் பண்றாளோ அவன் அத்தனை பேரையும் கீழே தள்ளுற. அதனாலதான் உபனிடம் சொல்றது, ஏதையேவ சாது கர்ம காரயதி, சாது கர்ம காரயதி யம் யமேபியோ லோகேப்யா உன்னிநீஷதி. உன்னிநீஷதி மேலே இருக்குன்னு யமன் லோகம், யமலோகமோ நரகலோகமோ அங்க எங்கேயும் போக விடாம ஏது அழிச்சுன்னு போய் தன்னுடைய லோகத்தை சேர்த்து விட்டுற சஜ சாது ஜானங்களே, இதாவது சாது ஓகி உபாசகா அப்படிங்கிற சாதுக்களை இந்த மாதிரி பெருமாள் ரட்சிக்கிற, இந்த மாதிரி ரட்சிக்கிற, அதனால சாது கர்மாயது. அதே எதையே அசாது கர்ம காரை தப்பு பண்ணாக்கா அவளை வந்து அசாது கர்மாக்களை அசாது கர்மாவை பண்ணா அதனடியாக இன்னொரு அசாது கர்மாவை பண்ண வச்சிருவார் பெருமாள். அதனால அவரே சொந்தமா பண்ணி வைக்கல, இவன் பண்ண பாபத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணி வைக்கிறார். பண்ணிட்டு எம் அதோ நினைசதி, எம் தம் எம் எவன் பண்றவனோ அவனை அதோ அத உனக்கு அதோ வழிதான் அர்த்தம், அதான கீழே அர்த்தம், கீழாக போய் ஊந்துருவோம் போடி அப்படின்னு அர்த்தம் ஐயோ அவனுக்கு அதோ வழி வந்துடும் உனக்கு அப்படின்னாக்கா கீழே போய் விடுவான், நரகத்துல போய் விடுவான், அல்லாடுவான் அதோ வதினா கீழே போறது. அதே வந்து நம்மளோட மேல ஐஷன் போறது அப்படின்னா என்ன அர்த்தம், பரமபதிக்கு ஐஷன் போறது, அந்த மாதிரியாக அவன் பண்ணிடுவான், அந்த மாதிரியாக பண்ணிடுவான். பிரமாணம் ரெக்டா சொல்ற கீதையில இவரு என்ன உபாசனம்னு ஆரம்பிச்சியா கர்மயோகத்தை ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஞான யோகத்துக்கு வா, அதன் பிறகு பக்தி யோகத்துக்கு வா, நீ திடீர்னு ஞான யோகத்துக்கு வந்துடாது. அப்ப என்ன தெரியுமா, என்னால முடியும் அப்படின்னு நீ ஞான யோகத்துக்கு வந்தானாக்கா நீ தான் விளையாடுவேன், நீ தான் விளையாடுவேன். ஏன் விளையாடுவது தெரியுமோ, நமக்கு அபியாசம் இல்லை, அன்னைக்கே சொன்னாங்க அபியாசம் இல்லை, அபியாசம் இல்லாததுனால நாம என்ன பண்ணுவோம்னா ஞான யோகத்தை ஆரம்பிச்சுட்டு இந்திரியங்களை அடக்க முடியாம பசி தாகம் எதுவுமே தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஆனா அடக்க முடியாம நம்ம கீழே இறங்கிட்டோம்னாக்கா பசித்தாளா போயிடும், அப்படி பசித்தாளா நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம கதி நரகாவாசி தான். பெருமாள் சொல்ற பத்து பாபம் வந்துடும் உனக்கு, பாபம் வந்துருச்சுன்னு நீ கீழே இறங்கி போய் விழுந்துருவ, நீ விழுந்துட்டியானாக்கா உன்னை திருப்பி வெளியே வர முடியாது. ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, கர்மாவுக்கு வரதாச்சாரம் சத்திய சோசல கர்மா, கர்மாவுக்கு மூணு சக்தி இருக்கு, ஒரு சக்தி கர்ம பலனை அனுபவிக்கிற சக்தி அனுபவிச்சிருக்கும், இன்னொரு சக்தி ஒரு கர்மா பாபத்தை பண்ணாக்கா அந்த பாபத்துக்கு சஜாத்தியமா இன்னொரு பாபத்தை பண்ண வச்சிடும், ஒரு பாபத்தை பண்ணா இன்னொரு பாபத்தை பண்ண வச்சிடும், அதுக்கப்புறம் ஞான சந்தோஷத்தை கொண்டு வந்துடும். ஞான சந்தோஷத்தை யோகம் பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா கர்ம பலன் உண்டி அனுபவிக்கிறது இருக்கும், சஜாத்திய கர்மாவை அனுஷ்டிக்கிறது குறைஞ்சாலும் சஜாத்திய பாபத்தை பண்றதுன்றது குறைஞ்சிடும், அந்த கர்ம பிராரப்த கர்ம அனுபவம் உண்டி இருக்கும். அந்த பிராரப்த கர்மாவும் முடிஞ்சிருச்சோம்னாக்கா இந்த தேகத்தை விட்டுடுவான், மூணு சக்தியில ரெண்டு சக்தி போயிடுது, கடைசி சக்தி என்ன இருக்கு, ஞான சந்தோஷ சக்தி. அதை மாத்திரம் விரஜா நதிக்கு போகச்ச அங்க போய் அவன் திருத்தம் வருவான், அவகாட ஸ்நானம், அந்த ஸ்நானம் பண்ணச்ச இந்த இது போகும், இந்த ஞான சந்தோஷ சக்தியும் போயிடும். அப்போ சர்வ விகாசம், சர்வ விகாசம் அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரியாக கர்மான்றது அப்படி நம்மளை படுத்துறது, அவன் என்னவோ நம்மளை தள்ளி விட்டுள்ள, நம்மள தனியா குழம்பு தள்ளி விட்டுள்ள. அதெல்லாம் எப்படி என்ன, அவளுடைய கர்மானுகுணமான பலத்தை தான் பெருமாள் கொடுக்கிறார். அதனாலதான் அது வந்து எப்படிப்பட்டதுன்னாக்கா அனாதியானது, அது நியதமானது, நியதம். இந்த தப்பு பண்ணான்னாக்கா இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும், இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். இது வந்து புராணங்கள்லாம் பார்த்தா தெரியும், மகாபாரதத்துல மோட்ச தர்மத்துல யாரார் என்ன தப்பு பண்றாளோ அவளுக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டம் வரும். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க, ஒருத்தனுக்கு குழந்தை பிறக்கல, ரகுவன் சத்திரம் சொல்றான் காளிதாசன், தெய்வனுக்கு குழந்தை பிறக்கல, ஏன் குழந்தை பிறக்கல அப்படின்னாக்கா அவன் என்ன பண்றானா இந்திரலோகத்துக்கு போறானா, இந்திரன்ட்ட பேசிட்டான், அவனை சேவிச்சுட்டு பேசி கலைஞ்சு வரான், வர்ற சமயத்துல அவன் வந்து த தன்னுடைய கிரகிணி ஞாபகம் வந்துடும். சுதக்ஷிணான் அவனுடைய ஆம்பியார், அவ போய் அவளுக்கு ஞாபகம் வந்துடும். என்னன்னா அன்னைக்குதான் அவளுக்கு அந்யாஸ்நானம் ஆகுது, அதாவது இதுவாய் பயிற்சி அழைச்சிட்டுதான் வாழ்றாங்க. அந்த சமயத்துல புருஷன் வந்து அவரோட சேர்ந்திருக்கணும், தெரிஞ்சுட்டாக்கா மகா பாபமா. அதுக்கோசரம் ஐயோ பாவம், இவன் தர்ம லோபம் வந்துட போறதே, இது பாபமாச்சே, அவளை சேரா வந்துட்டா பாபமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிதான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஓடிதான், அதுவே பாப்போம். அது அவளோட சேராட்டாக்கா பாப்போம், அதனால அவன் ஓடிதான். அந்த சமயத்துல சொர்க்கலோகம், அழகான சொர்க்கலோகம், எல்லா சுகமும் கிடைக்கக்கூடிய லோகம். அந்த லோகத்துல இருக்கிறது கல்பவருஷம். அந்த கல்பவருஷத்துக்கு காமதேவன் பிரச்சனை இருக்கு, தேவ சுரபிங்குவாரி, அந்த சுரபி பிரச்சனை இருக்கு, பிஷமா இருக்கு காமதேவன். அவன் அந்த வேகத்துல வந்ததுனால அந்த காமதேவன் அவன் பார்க்கல, வேணும்னே எதுவும் பண்ணல. அந்த காமதேவன் அவன் பார்க்கல, பார்க்காததுனால அப்பிரதட்சணமா வந்துட்டான் அவன். இதான் நடந்திருக்கு, அப்பிரதட்சணமா அவன் வந்துட்டான். அது காமதேவனுக்கு கோபம் வந்துட்டான். ஒரு பசுமாட்டை பார்த்தால், கர்ப்பிணி ஸ்திரீயை பார்த்தால், அது மாதிரி ஒரு கன்னியா பொண்ணு குழந்தையோட வந்தா, ஒரு பிராமணனை பார்த்தா, யானைய பார்த்தா, இதெல்லாம் பிரதட்சணமாகணும்னு சொல்றது, பிரதட்சணமாகணும்னு சொல்ற. அப்படி இருக்கச்ச அதுவும் சாதாரண சுரபி இல்ல, கோவில் இல்ல, பசுமாடு இல்ல, அது காமதேவன் திருச்சுரபி. தேசியம் சொல்ற திருச்சுரபியானாலும் கோத்தம் கழியாதிரே அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு சொந்த காமதேவன். அத பிரதட்சணம் பண்ணாம தெரியாமதான், அஞ்ஞானத்தினாலதான் அதுக்கு சமீட்சம் செய்யுது. என்ன வந்து நீ அவமானப்படுத்த போயிட்டோ, உனக்கு குழந்தை பிறக்காது. உனக்கு குழந்தை பிறக்கணும் என்ன, என்னுடைய சந்ததி நீ ஆராதிச்சாதான் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அது சமீட்சிச்சு. பாவங்கள் எவ்வளவு பாவங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும், இந்த மாதிரி எத்தனை பாவங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு அனுகுணமாக நிகட்டமான பலன். இந்த தப்பு பண்ணியா, இந்த தப்புக்கு இந்த பலன், அந்த தப்பு பண்ணா அதுக்கு இது பலன். அதனாலதான் சிறப்பு சேது ஸ்நானம் பண்ணாக்க எல்லா தோஷங்களும் போயிடும். எல்லா சேது ஸ்நானம் ஆகத்தையும் ரொம்ப சொன்னது என்ன, பெருமாள் கட்டினதுனால சேது ஸ்நானம் சாமானியம் இல்லை. அது வச்சனை வருது, அப்ப நீ சேதுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தனை சொல்றான், அவன் அவனால அவன் போயிட்டு வரான். அப்ப சேது ஸ்நானம் பண்ணினா புண்ணியம் ஆகுது. நான் சேது ஸ்நானம் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அதுக்கு சேது ஸ்நானம் பண்ணின புண்ணியம் ஆகுது. சேது ஸ்நானம் ஆகாது, நாங்க ஒரு புத்தகம் போட்டோம் பவாரையில் இருக்குச்சு, ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட், அதுல 10 வருஷம் 20 வருஷம் இருக்கு. அப்போ சத்துசங்கிரக ராமாயணம்னு புத்தகம், அந்த புத்தகத்துல சேது மகாத்மியம் வருது. அதான் அற்புதமா சொல்லிருக்கு, நீங்க என்ன தோஷம் பண்ணாலும் சேது ஸ்நானம் பண்ணாக்கா அதெல்லாம் போயிடும். ஆண்டவன்கிட்ட போய் யாரு போய் கேட்டாலும் சரி. அப்போ ஆண்டவன் வந்து இதான் சாட்சான், சேதுவுக்கு போய் தீர்த்தனம் ஆகிடும். அதே மாதிரி அங்க திலகாமம் பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, இத்தனை வருஷம் ஆண்டவனையும் கூட்ட, அப்பயும் நான் போகல, ஏதோ போக முடியல. அப்போ அதுக்கப்புறம் இவோ இவ்வளவு அழிச்சுன்னு இந்த ஆண்டவன் எழுந்துள்ளிருந்தார் 1.5 வருஷம் முன்னாடி. அப்போ ஏதோ ட்ரெயின் புக் பண்ணினா ட்ரெயின்ல போய் இறங்கிட்டு ட்ரெயின்ல வந்து சேர்ந்துட்டோம். அப்பதான் அந்த தனுஷ்கோடியெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளவு மனசு திருப்தியா இருந்தது. ஒரு நாள் நாங்க ரெண்டு பேர் மொத்தம் போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டோம் அமாவாசை முதல் நாள். அமாவாசை அன்னைக்கு ஆண்டவனோட போய் அமாவாசை விசேஷம் ஆச்சு. அப்போ அதாவது பொதுவா சமுத்திர ஸ்நானம் மிச்சப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பௌர்ணமி அமாவாசைய மாதபிறப்பு அல்லது பிராயசித்தம் இதுதான் பண்ணலாம், அதுக்கெல்லாம் சில நாள் தான் இருக்கு. சேது ஸ்நானத்துக்கு அந்த நியமம் கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணலாம். மதுராந்த இது மாமல்லபுரத்துல திருக்கடல் மல்லை அந்த இதுக்கு அர்த்த சேதுன்னு பேர், அது மகா சேது, இது திருப்புள்ளாணிங்கிறது. அதனால அவ்வளவு விசேஷம் அடைந்தது. அதனால எதுவும் சொல்ல வரோம்னா, அந்தந்த கர்மாக்களுக்கு அந்தந்த பலம் இருக்குன்னுட்டு நியத்தமா இருக்கு. அந்த நியத்தமா இருக்கிறதுனால இதுதான் மூல காரணம், அவாவுடைய கர்மாக்கள் தான் மூல காரணம். அதை விட்டுட்டு பெருமாள் தான் நம்மளை படுத்துறேன்னு நம்ம சொல்லக்கூடாது, தெய்வம் என்னை இப்படி படுத்துறதே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பண்ற பிராரப்தம், நம்ம எவ்வளவு சரணடைஞ்சாலும் சரி, அந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுதானே ஆகணும். அதனாலதான் ஏக தேக அவதானே, அதனாலதான் இந்த சுகம் துக்கம் எல்லாரும் மாறி மாறி வளர்ந்தது. எல்லாமே கர்ம பீஜம். அந்த கர்ம பீஜமா வளர்வதனால பெருமாளுக்கு ஒரு குரகமும் இல்லை, அவனுக்கு வைஷமியம் கிடையாது, அவனுக்கு கருணையே இல்லைன்றதும் கிடையாது. அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் ஆச்சரியமா சாய்க்க போறார், ஆச்சரியமா சொல்ல போறார் சுவாமி தேசிகன். தேசிகன் மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் எப்படி கிரகிக்கணுமோ அந்த மாதிரி அது தேசிய சூத்தியில் ஒவ்வொன்றும் சிந்தது. அரையன் வந்து பிரம்மசூத்திரம்லாம் ரொட்டு பண்ணினேன் எல்லாம் ஆச்சு, ஆனால் இந்த அவியல் சாரால் ரொட்டு பண்ணினேன், அப்புறம் தத்துவம் சாரெல்லாம் ரொட்டு பண்ணினேன், ஆனால் இந்த சாராவில் ரொட்டு பண்ணணும்லையோ அதுதான் என் ஜென்மாவிலேயே ரொம்ப பெரிய நல்ல சொக்காரியம் பண்ணதா அரையன் நினைச்சிட்டு இருக்கேன். காரணம் சாரீரக மீமாம்சை அத்தனையும் அக்கு வேற ஆணி வேற அப்படியே அனாலிசிஸ் பண்ணி எல்லாத்தையும் சாட்சிக்கார் சுவாமி. அவனுக்கு வசந்த கிரந்தம் இந்த அரியல சாராவளிங்கிறது, அதனால இதில் அழகழகா சரிக்கிறது. ஆக இந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு தோஷமே வராது, தோஷம் வருதான் நீ நினைச்சுக்கிறதெல்லாம் தவறு. இப்ப இந்த ஸ்லோகம் பாருங்க, சாதாரண்யேன ஹேது சலிலமிவ விபு சர்வ காரியான் குரானாம் வைஷம்யம் சுவாபிரிஞ்சாத்து பிரதிநியத பலைஹி பிராணினாம் கர்ம பீஜை சாமியம் சுவ்ய ஸ்வகீதம் ஸ்ருதமபி ததிஹ அதோ நிநீஷாதி பேதஹ தாத்ருக் கர்மானுரூபம் பலமபி நியதோ நாதிரேஷ ப்ரவாஹஹ. விபுஹு, இந்த பரமாத்மா இருக்கானே அவன் சர்வ காரியாம் குரானாம் அனைத்து காரியங்கள் லோகத்திற்கு அனைத்து காரியங்களுக்கும் சாதாரண்யேன ஹேது, சாதாரணமான ஹேதுதான் அவன், சாதாரண ஹேதுவா இருக்கான். அது எப்படி அப்படின்னாக்கா சலிலமிவ ஜலங்கள் மாதிரி, ஜலம் மாதிரிதான் ஒரு ஜலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் எழுந்திருக்கான். சலிலமி குஹு சாதாரண்யேன ஹேது, சாதாரணமான ஹேதுவா இருக்கும், சாமானிய ஆகாரம், சாதாரண சாமான்யமான ஆகாரத்திலான மகேசு. பிராணினாம், ஆனா ஜீவராசிகள்லாம் லோகத்தில் நம்ம எப்படி பார்க்கணும், வைஷம்யம் பார்க்கணுமே, ஒத்தருக்கு ஒத்தர் எவ்வளவு வேறுபாடு இருக்கு அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அது எப்படி, அது எங்க ஆவிரிஞ்சாத்து விரிஞ்சி, விரிஞ்சன்னாக்க சதுர்முக பெருமாக்கு விரிஞ்சி விரிஞ்சின்னு சொல்லுவார், ஆவிரி விரிஞ்ச அவங்கிட்டேந்து சதுர்முக பிரம்மா தான் முதல் ஜீவன் அவன் தான். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம்ன்றது வாக்கியமே, பிரம்மாவை தான் முதல் பெருமாள் சிருஷ்டிச்சார். அதனால அந்த பிரம்மா தான் பத்த ஜீவராசிகள்ல முதலானது, அவன்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு லோகத்தை பார்க்கிறமே அனைத்து ஜீவராசிகளும் ஆவிரிஞ்சாத்து வைஷம்யே. அதெல்லாம் எப்படி அப்படின்னா பிரதிநியத பலகி, வியவஸ்திதமான பலன்கள் பிரயோஜனங்கள், பலன்னா பிரயோஜனம், அந்தந்த கர்ம பீஜை பிரதிநியத பலகி. ஒவ்வொரு கர்மா நம்ம பண்ற கர்மாக்கள் அனாதியான சம்சாரத்துல நம்ம எவ்வளோ தப்பு பண்றோம், இந்த ஜென்மாவிலேயே நம்ம தெரியுது நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பாகவதால வெய்யணும், அவர் அப்படி பண்ற இவர் அப்படி பண்றேன்னு பாகவத பிரச்சாரமே படக்கூடாதுன்னுட்டு அவ்வளவு பன்னியாசம் பண்றோம், பண்ணிட்டு அத்தனை பாகவதாலையும் கண்ணாமலையும் செய்யறோம், எவ்வளவு பாப்போம். அதுக்காக ஒரு சுத்த பாபம் இருக்கான பாகவத பிரச்சாரத்தை காட்டணும், அது கூடவே கூடாது. அந்த மாதிரி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி இங்க நம்ம நம்பிக்கைய பண்ணிட்டு இருக்கோம், அது அதுக்கு பிரதிநிதமாக பலம் இருக்கு. அந்த கர்ம பீஜங்களுக்கு ஒவ்வொரு கர்மா அதனுடைய பீஜம், அதனால என்ன இருக்கும், அசாதாரணமான காரணம் எது ஹேது அப்படின்னா கர்மா தான். ஒரு பயிருக்கு பீஜம், ஒரு சிஷ்யனுக்கு ஞானம், அது மாதிரி குழந்தைக்கோ அவாவா உடம்பு, அவாவா சுபாவம், அது மாதிரி நம்மளாம் இருக்கும் வழக்குகள்லாம் சிருஷ்டி விடயத்துல நம்ம பாபங்கள் புண்ணியபாபூர்வ கர்மாக்கள் அவைகள் தான் விசேஷ காரணம். சாதாரண காரணமோ அது இல்லை. சாதாரண காரணம்ன்றது எம்பெருமான், மிக அசாதாரணமான காரணம்ங்கிறது இந்த கர்மாக்கள் தான். அதான் சொல்றது, அது நம்ம பார்த்துதான் இருக்கோம். இது அது மாதிரி அது மட்டுமா, எம்பெருமானே தன்னை பத்தி சொல்லிக்கிறான், தனக்கு சொசிய தனக்கு சாமியம், அனைத்து பூதங்களிடத்திலையும் ஒரே ரூபமா இருக்கிறது, அதுதான் சாமியம்ங்கிறது. சுதீதம் கிருஷ்ணனா அவதரித்து இந்த அவதாரத்துல இவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா இந்த மாதிரியாக உபதேசிக்கிறான். கிருஷ்ணனாக அவதரித்து நமக்கு உபதேசிக்கும் போது சொல்றான், சமூகம் சர்வபூதேஷு, சமூகம் சர்வபூதேஷு அப்படின்னு அவன் சொல்றான். சமூகம் சர்வபூதேஷு தான், எல்லாருக்கும் நான் சமமாக இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போயிருக்கான். அஸ்தி எனக்கு விரோதியும் இல்லை, எனக்கு பிரியனும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவாவா புண்ணியபாவம் இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிருக்காரு. அவாவா புண்ணியபாவங்களுக்கு என்னதான் நான் பலனை கொடுக்கிறேன் தவிர்த்து நான் சுதந்திரமா நான் கொடுக்கவே இல்லை. நான் சுதந்திரன் இல்லை, நான் இதையும் நான் சுதந்திரன் இல்லை. அவாவாவுடைய இருக்கு அனுகுணம் மாட்டான். அது உங்களுக்கு அம்பரீஷ் பாக்கியாலாம் தெரிஞ்சிருக்கும். துருவாசர் இது பண்ற கஷ்ட துருவாசர் சக்கரத்தார் துரத்துற பெருமாள் சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றாரு, அறம் பக்த பராதீனம் அஸ்வதந்திர இவத்விஜா, நான் பக்த பராதீனன், நான் அஸ்வதந்திரன், அஸ்வதந்திரன் அப்படிதான் நான் இருக்கேன். என்ன பக்தா ரஷிக்கிறது, அவன் நல்லவனா இருக்கான் பரம பாகவதர் அம்பரீஷன், அதனால நான் அவன் ரஷிக்க வேண்டியது என் பொறுப்பு. அதனால நான் எப்படி அவர்கிட்ட போய் நீ அபிச்சாரம் கொடுத்தே, அவர்கிட்டயே போய் நீ மாத்திக்கும், எனக்கு அவனும் ஒண்ணுதான் நீரும் ஒண்ணுதான், உமக்கு வழி சொல்லித்தரேன் காப்பாத்திக்கிறதுக்கு, அம்பரீஷன் திருவடியிலே விழுந்துடும் அப்படின்னு பிரம்மன் சொல்லி கொடுக்குற. முப்பதாவது ஸ்கந்தத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அழகா சொல்லுச்சு. அதனால போய் இவர் திருவடியில போய் வந்து அபராக்ஷம் பிரச்சிக்கிற, அது பரியந்தம் ஜலபாரணம் வேண்டிதான் பண்றிக்க. துர்வாசர் வந்த உடனே சாப்பிடணும்னு விரும்ப உட்காந்துட்டு இருக்க. அம்பரீஷன் வந்த உடனே திருப்பி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அவருக்கு அக்கி பாத்தி எல்லாம் சமர்ப்பிச்சு அதன் பிறகு பாலனை பண்ற. இது பகவத் புராணம் அதற்காக சொல்லிட்டு போறது. அதனால சாமியம் சொசிய சுகீதம் தன்னுடைய கீதத்திலேயே சொல்லிருக்கேன். அது மட்டுமா ஸ்ருதமபி சர்வஸ்ய சரணம் சொல்றது, அந்த விட்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா, அனைத்து பேருக்கும் நான் உள்ள உட்காந்துன்னு நியமனம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் நான் சுகத்தா தான் இருக்கேன், பெருமாள் இருக்க அப்படின்னு உபநிடம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கு. தத்மாது இங்க ஈஸ்வரன் கிட்ட அதோ நீதி பேதா கீழே சொல்றதோ மேல ஏற்றி விடுறதோ இதெல்லாம் இருக்கே. ஏழையவ சாது கர்ம காரியத்தி, ஏழையவ அசாது கர்ம காரியத்தி, இதெல்லாம் கூட என்ன அப்படின்னாக்கா சாது கர்மானுரூபம் படம். அந்தந்த கர்மாக்கள் அவாவா பெண்ணு புண்ணியபாபுரூப கர்மாக்கள், அந்த கர்மாக்களுடைய பலன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு பிரவாகம். லோகத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நேற்று ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்புக்கு இன்னைக்கு நான் பலன் அனுபவிக்கிறேன், அப்போ இன்னைக்கு நான் பண்ற தப்புக்கு நாளைக்கு நான் அனுபவிப்பேன், இப்படியே போயிட்டு இது பிரவாகம் தானே, எப்ப முடியும்? அதுதான் பெருமாள் சொல்ற, இந்த மாதிரி பிரவாகம் முடியணுமா? என் திருவடி அடைஞ்சுடேன், கண்ணன் அடியனை மக்கள் காட்டும் வெப்பு, என் திருவடியை காமிச்சுடுறாரு பெருமாள், தன் திருவடியை காமிச்சு என் திருவடி ஊந்துறேன் அப்படிங்கிற திருவண்ணாமலையான். தேவப்பெருமாளோ நான் சுச்சகான் சாட்சின் இருக்காரு, ரங்கநாதன் அவைய அர்த்தம் காமிச்சுட்டு இருக்கான். எதுக்கு இதெல்லாம்? நம்மளெல்லாம் ரட்சிக்கணும், ரட்சிக்கணும், அந்த ஒரே ஒரு காரணம் தான். அப்படி பண்ணிட்டோம்னாக்கா இந்த கர்ம பிரவாகமே போயிடுமே. இதுவோ நியதமானது, அனாதியானது, இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது இல்லை. ரெண்டு பேருக்கும் போட்டி, பெருமாளுக்கு நமக்கும் எப்படியாவது தடுக்கணும் தடுக்கணும்னு பகவான் பார்க்கலாம், சிக்ஷை பண்ணியா தடுச்சிடலாம் அப்படின்னு. நீ எவ்வளவு கூட சிக்ஷை பண்ணுவியோ அவ்வளவு கூட நான் பாவம் பண்ணுவேன், நான் அனுபவிச்சாலும் பரவாயில்ல எனக்கு இதான பிரச்சிருக்கு, இந்த மாதிரி நாம இருக்கும். அதனால இத வந்து அனாதியான பிரவாகம், இது இது நியத்தமான பிரவாகம். தப்பு பண்ணவன் பணி கொடுப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அடைவான், அந்த மாதிரி உப்பு தின்னவன் தண்ணியை கொடுப்பான் அப்படின்வா, அந்த மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே இது நியதமானது, யாரு என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம பலனை அனுபவிச்சுதான் ஆகணும். பலன் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அந்த பிரவாகம் இது. ஆகவே எம்பெருமான் கிட்ட எந்த ஒரு தோஷமும் இல்லை, கண்டுபிடிக்கவும் முடியாது. அவன் தப்பு பண்ணாலே யாராலும் கேட்க முடியாது. ஆனா அவன் தப்பு பண்ண மாட்டான். தப்பு பண்ணிட்டான்னாக்க அவன் ஹேய பிரத்யேகம் இல்லைன்னு ஆயிடுவான், ஹேயன் ஆயிடுவான். அதனால அவன் அவ்வளவு சுந்தரன் சுந்தரமான், அவங்க கிட்ட தோஷம்ன்றதே காண முடியாது. அவாவது கர்மாதீனமாத்தான் எல்லாரும் இந்த லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்கா. அந்த கர்மாவுக்கு பலனாக எம்பெருமான் கொடுக்கறான வித்தியை, சிக்ஷையோ அல்லது அனுகிரகமோ நிக்கிரமோ ஏதோ அப்படின்னு இருக்கான். பொதுவா அவன் சாதாரணமாக ஜன மாதிரி சாமானிய காரணமா இருக்கான். விசேட காரணமோ அவாவா பண்ண கர்மாக்கள் தான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சாட்சி முடிச்ச. இப்ப பாருங்கோ, சாதாரண்யேன ஹேது சலிலமிவ விபு சர்வ காரியாம் குராணாம் வைஷம்யம் துவாபிரிஞ்சாத்து பிரதிநியத படைஹி பிராணினாம் கர்ம பீதை சாமியம் சசிய ஸ்வகீதம் ஸ்ருதமபி ததிக அதோ நினீஜாதி பேத தாத்ருக் கர்மான ரூபம் பலமதி நியதோ நாதிரேஷ பிரவாக கவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.